பாதுகாத்துடைய பெருவே அகல்யா சாப விமோசனத்தின் மூலமாக எடுத்து சாதித்தபடி புனருத்த பிதாமகானுபாவாக புருஷாச்சேசிதமீ புனந்தி விஸ்வம் மதுவைரி பதாரவிந்த பந்தோ அபராகாஸ்தவ பாதுகே பராகைஹி. ஸ்லோகம் 353. புனருத்த பிதாமகானுபாவாக புருஷாச்சேசிதமீ புனந்தி விஸ்வம் மதுவைரி பதாரவிந்த பந்தோ அபராகாஸ்தவ பாதுகே பராகைஹி. முன் ஸ்லோகத்துல மனசுத்தியை பத்தி பேசியாயிற்று. இந்த ஸ்லோகத்துல சரீர சுத்தியை பேசியாகிறது. புனருத்த பிதாமகானுபாவாக புருஷா கேஜித் அமி புனந்தி விஸ்வம். பாகவதர் இருக்கால அவ விஸ்வம் புனந்தி, இந்த உலகத்தையே பரிசுத்தப்படுத்துறான். அவ எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டா, நான்மகனை விட அதிக பெருமை உடையவர்கள் அவர்கள். தெரிஞ்சா பாதுகே மதுவைரி பதாரவிந்த பந்தோ, நீ மதுவைரி மதுவை கொன்ற ரங்கநாதன், அவனுடைய பதம் திருவடி, அது தாமரை மலர் போன்று அழகானது, அதுக்கு பந்துவாக எப்பொழுதும் அதோட கூடவே இருக்கிறவள் நீ. அப்பே பாதுகே உன்னுடைய சம்பந்தத்தினால எல்லாரும் எப்படி ஆறா அப்படின்னு, உன்னுடைய பராகை உன்னுடைய தூசி தன் மீது படுவதனால அவெல்லாம் எப்படி ஆயிட்டா அபராகாக, பராகத்தினால அபராகராக, பராகம் இல்லாதவர்களாக ஆனார்கள் ஒரு அர்த்தம். அபகதராகாக அதாவது ஆசையற்றவர்களாக ஆனார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம்னா, புனருக்த விதாமகானுபாவாக புருஷாக. பாகவதால் எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டா, ரங்கநாதன் சஞ்சார காலத்தில் புறப்படும் ஆரம்பிக்கிற பொழுது அந்த சமயத்தில் அநேகமா பிரம்மாதிகள்லாம் பக்கத்தில் இருந்துட்டு இருப்பாளா, அவ என்ன பண்ணுவா பாதுகை எடுத்து ரங்கநாதனுக்கு சமர்ப்பிப்பார்கள். அப்படி சஞ்சார காலத்தில் பக்கத்தில் பிரம்மாதிகள் இல்லாத போனாக்க, அப்போ அருகில் உள்ள பாகவதாள் இருக்காள், அவ என்ன பண்ணுவா புருஷா கேஜி தமி, அவளுக்கு பக்கத்தில் இருக்க முடியாத யாரு பாகவதாள் இருக்காளோ அந்த பக்தர்கள் பாதுகை எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார்கள் அப்படின்னா. அவ எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டாக்க, அவள் வந்து அபராகாகம் அப்படின்னா, அபராகாகனாக தூசி இல்லாதவர்கள் ஒரு அர்த்தம், அபகதராக ஆசையற்றவர்களாக இருக்கிற அர்த்தம். ஆசையற்றவர்கள் என்ன அர்த்தம், பரமாத்மனி யோ ரக்தா விரக்தோ அபரமாத்மனி என்று சொல்லி விஷயங்களில் ஆசையற்று எம்பெருமானிடத்திலேயே ஆசையை உடையவர்கள், எம்பெருமானிடத்திலேயே பக்தி பண்ணுகின்றவர்கள், விஷயத்தில் எதிலையுமே அவர்களுக்கு பற்று கிடையாது. அப்படி விஷயங்களிலே உலகில் பற்றற்றவர்களாய் எம்பெருமான் விஷயத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்க முடியாதவர்கள் இருக்காத அவர்கள் அபராகாக என்று சொல்லுகிறது, ஆசையற்றவர்கள் சொல்லுகிறது. அவர்கள் எப்படி ஆசையற்றவர்களாக ஆனார் அப்படின்னு கேட்டா, பாதுகே பராகைஹி, அவ உன்னுடைய திருவடிய உன்னுடைய பாதுகைய உன்னை எடுத்து எம்பெருமான் திருவடியை சமர்ப்பிக்கிற அளவு இல்லையோ, அதனால சமர்ப்பிக்கிச்சு தரையில சமர்ப்பிச்சுட்டு சமர்ப்பிப்பா, அப்போ உன்னுடைய தூசியெல்லாம் அவ தலைமையில விழருது என்றும் கொள்ளலாம். அல்லது தினந்தோறும் மங்கநாதன் சன்னியில போய் என்ன தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு ஷடாரி வாங்கிட்டு வருவாவா, ஷடாரி வாங்கிக் கொள்ளும் பொழுது அப்ப பாதுகா தூளி தலையில படும், விழும் தூளி இருந்ததுல. அத மாதிரி பராகைகி பாதுகையினுடைய பராகைகி தூளிகளாலே அவர்கள் சிறசிறது பட்டதுனாலே அவர்களாம் எப்படி ஆயிட்டா, இப்ப அபராகர்களாக ஆயிட்டார்கள். அதாவது பராகத்தோடு கூடினவர்கள் பராகம் இல்லாதவர்களாக ஆனார்கள் அப்படின்னு விரோதாபாசம் ஒரு சமத்காரம். வராகத்தோடு கூட்டக்கூடியவர்கள் என்றால் பாது தூளிப்படுவதனால அவருடைய மனசு சுத்தியடைஞ்சு அவ அபராக அபகதராக ஆசையற்றவர்களாக ஆகி எம்பெருமானத்திலேயே பக்தி பூண்டவர்களாக இருந்தார்கள். அப்படி எம்பெருமானத்திலே யாரு பக்தி பூண்டவர்களோ அவர்கள் உலகிலே சஞ்சரித்தான் அந்த உலகம் நாடே சுபிட்சத்தை அடைகிறது, முன்னுக்கு வருகிறது. ஆக பாகவதால் இருக்கணும். ஆர்வத்த அஷ்டாட்சர சம்சித்தாளாக அஷ்டாட்சர ஜபம் 12 ஆறு பாகவதால் இருக்காளோ அவன் ஒத்திருந்தாலும் போறும் நாட்டுக்கு, அது நாட்டுக்கு சௌகரியத்தை கொடுக்கும், சேமத்தை கொடுக்கும் என்று பேசுகிறவர்கள். ஆக அப்பேற்பட்ட பாகவதால் அவ எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டான். அது அழகாக சூச்சனம் பண்றார். மதுவைரி பதாரவிந்த பந்தோகோ பாதுகே. பாதுகே நீ யாரு அப்படின்னா ரங்கநாதனுடைய பாதுகே. அதை எப்படி சொன்னார் இந்த சுவாமி தேசிகன் அப்படின்னு கேட்டான். மதுவைரி பதாரவிந்தம், மதுவைரி மதுவை கொன்ற ரங்கநாதனுடைய தாமரை மலர் போன்ற திருவடி, அந்த திருவடிக்கு பந்துவான பாதுகையே என்று இங்கே அழைக்கிறார். இங்கே அப்படி சொல்லுதல என்ன தாத்பரியம், மது கைட்ட பால் இருக்காள, அந்த மதுங்கிற அரசன் அரக்கன் கஜோகுணமுடையவனவன், கஜோகுணமுடைய மதுவை கொன்றவரான் அப்படின்னால என்ன இவருடைய இந்த இவருடைய சம்பந்தத்தினால ஏற்பட்ட தூசிகள் உண்டோ இல்லையோ பாதுகைக்கு, அந்த தூசி பட்டாலேயே அவர்கள் கஜோகுணம் இல்லாதவாக ஆகிவிட்டார்கள். அப்படின்னு அர்த்தம், கஜாகணமானது ஆட்சியை மனிதனுக்கு உண்டாக்கும். ஆக கஜோகுணத்தை வென்றவனுடைய பாதுகையானபடினாலே இது நம்முடைய ரஜோகுணத்தை போக்கி விஷயங்களில் இருக்கும்படியான ஆசையை போக்கி எம்பெருமானத்திலேயே நம்மை ஈடுபடுத்துகிறது. அதனால பாகவதால எம்பெருமானத்திலேயே ஈடுபடுத்தக்கூடியது உன்னுடைய சீபாத தூளி வேணும். ஆகினாலே அதை பெற்ற பாகவதால் உலகத்தை மகிழ்விக்கிறார்கள், சந்தோஷப்படுத்துகிறார்கள் என்று பாததூளிப்பட்ட பாகவதாருடைய பெருமையை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியாகிறது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த புனருக்த பிதாமக அனுபவத்தினால பிதாமகனுடைய பெருமையை மீண்டும் மெய்ப்பிக்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படின்னு பாக்கிற காலத்தில் பிதாமகனுடைய பெருமை அதை விட பெருமை அதிகமாக அந்த பாகவதாலுக்கு இருக்குன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டா, அவன் பிதாமகன் சபராகன், இவன் அபராகன். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்களெல்லாம் ஆசையோடு கூடினவர்கள். பிரம்மா எதுக்காக வரான் பெருமாள்கிட்ட அப்படின்னு கேட்டா, அடுத்த தடவையும் நமக்கு பிரம்மபட்டம் கிடைக்காதா என்று பிரம்மபட்டத்தில் ஆசையினால பிரம்மா வருகிறான். ஆனால் இந்த பாவதார் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க, அபராகாக அபகதராகாக தொழிற்கூட ஆசை இல்லாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அதனால இவர்கள் உசந்தவர்கள், இவர்களே உலகத்தை பாதுகாக்கிறார்கள், தூய்மைப்படுத்துகிறார்கள். அப்பேற்ற பாகவதால் நாட்டுக்கு இருந்தால் போதும் என்று என்கிற கருத்தை இந்த சுவாமி இதுல நமக்கு அனுபவிக்க முடியாத செய்தாகிறது. அபியுக்த ஜனோ நிஜார்த்தகாணம் பகுஷோரங்க நரேந்திர பாதரட்சே அவலேப பிசாச மோசனார்த்தம் ரஜசாலிம்பதி தாவகேன தேகான். ஸ்லோகம் 354. அபியுக்த ஜனோ நிஜார்த்தகாணம் பகுஷ ரங்க நரேந்திர பாதரட்சே அவலேப பிசாச மோசனார்த்தம் ரஜசாலிம்பதி தாவகேன தேகான். அபியுக்த ஜனஹ, அபியுக்தால் அப்படின்னு சொன்னாக்க நன்கு படித்து தத்துவங்களை உணர்ந்தவர்கள், உண்மையை உணர்ந்தவர்கள், அப்பேற்பட்ட பெரியோர்கள். அந்த பெரியோர்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, சாதாரண லோகத்தில் சின்ன குழந்தைகளுக்கு காத்து தோஷம், சங்கா தோஷம், பேபிசாசு தோஷம் இதுகள்லாம் வரும் சில பேருக்கு. அது வந்தா என்ன பண்ணுவேன், மந்திரவாதிகிட்ட போவா, மந்திரிப்பேன், அவங்க கிட்ட இருக்க முடியாத இத விபூதிய வாங்கினது பூசுவான், அப்ப சரியா போடணும், அது மாதிரி குணப்படுத்துவா வழக்கம். ஆனால் பரமேகாந்திகள் இருக்காள, அவ கண்டவங்கள்ட்ட போய் மந்திரிச்சு விபூதி வாங்கி பூசுறதுங்கிற வழக்கங்கள்லாம் வச்சுக்க மாட்டாவா. பின்ன அவெல்லாம் என்ன பண்ணுவா, அபியுக்த ஜனஹா, அவரெல்லாம் தத்துவம் அறிந்தவர்கள். அதனால அவ என்ன பண்ணுவா, பரம பாகவதால் பரமகாந்திகளான அப்படின்னாலே நிஜார்பகானாம், தன்னுடைய குழந்தைகளுக்கு இத மாதிரி தோஷம் வந்ததுனாக்க அப்ப என்ன பண்ணுவா, பகுசோரங்க நரேந்திர பாதரட்சே கஜசாலிம்பதி தாவகேன தேகானு, பாதுகா தேவி உன்னுடைய பாத ரூபன் ரேணு இருக்க தூசி, அதை கொண்டு போய் அந்த குழந்தைகளுக்கு பூசி விடுவார்கள். ஒரு பூசி குணம் ஆகலன்னு சொன்னா பகுஷா ரெண்டு தடவை மூணு தடவை பூசுவார், பூசினா என்ன ஆகும், அவளுக்கு இருக்க முடியாத தோஷங்கள்லாம் போயிடும். ஆக கண்டவாழ்த்த போக மாட்டார் பாகவதால். பின்ன பரமே காந்திகள் பாதுகாத்தூளியை கொண்டு தங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான தோஷமும் கிட்ட அண்டாதபடி பார்த்துக் கொள்வார்கள் அப்படின்னு சாதிக்கிறார். இங்க நியாயமா பார்க்க போனா பாகவதாலத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த சங்கா தோஷம் பிசாசாதி சம்ம பூதாதி தோஷங்கள்லாம் வரவே வராது. ஏன் கேட்டா அவன் தினந்தோறும் பெருமாள் திருவாராதனம் பண்ணுகிறார்கள். திருவாராதனம் பண்ணும்பொழுது கண்டாநாதம் பண்ணா அந்த பூதப்பிரேத பிசாசாதிகள்லாம் இருக்கேன் அதெல்லாம் நடுங்கி ஓடிவிடும். அதுக்காகத்தான் கண்டாநாதமே பண்றோம், அவளெல்லாம் விரட்டி விட்டு பகவத் ஆராதனத்தை ஆரம்பிக்கிறோம். ஆகினால பகவத் ஆராதனம் நடக்கிற இடத்துல சங்காதோஷங்கள்லாம் வராது. சரி, அப்படி வராத போனால் அந்த குழந்தைகளுக்கு இந்த தூளி எதுக்கு பூசுறாய்வா அப்படின்னு கேட்டா, அவளே பிசாச மோசனார்த்தம், இந்த பிசாசெல்லாம் பிடிக்காட்டாலும் கூட இன்னொரு பிசாசு அந்த குழந்தைகளை பிடிக்கும். என்ன தாங்கிற ஒரு மமத்தை அகங்காரம், அவளே பண்ண அகங்காரம், அந்த அகங்காரம் அவளுக்கு வரும். என்ன நான் நல்ல பரமகாந்தியுடைய குழந்தை, நாம் அப்பேற்பட்டவள், நாம் என்ன குலம் அப்படிங்கிற அகங்காரங்கள்லாம் அவளுக்கு உண்டாகலாம் அல்லவா. அந்த அகங்காரம் நம்ம குழந்தைகளுக்கு உண்டாகப்படாது அப்படிங்கறதுக்காக பாதுகாத்து வழியே பூசுவார்கள் என்று சாதிக்கிறார். இங்க அவளே பிசாச மோசனார்த்தம் ரஜசாலிம் பதி தாவகேன தேகானு. ஆகினால அந்த அனாதி வாசனையினால தன்னை அறியாமலே குழந்தைகளுக்கு அகங்காரங்கள் துரகங்காரங்கள் உண்டானால் அந்த அகங்காரத்தை போக்கி அவர்களை பரம சாத்திகர்களாக ஆக்குவதற்காக பாதுகையினுடைய தூளியை ஸ்ரீபாத ரேணுவை ஸ்ரீபாதுகா ரேணுவை அவர்கள் குழந்தைகளுக்கு பூசி குழந்தைகளை குணமாக வாழும்படியாக பெரியவர்கள் பண்ணுவார்கள் என்று பரமகாந்திகளுடைய காரியத்தை சுவாமி தேசிகன் இந்த இடத்துல நமக்கு எடுத்து காட்டியாகிறது. சிரசா பரிகிரிஹ்ய லோகபாலாஹ தவரங்கேஸ்வர பாதுகே ரஜாம்சி விஷமேஷு பலேஷு தானவானாம் யவநீதான்ய சிரஸ்த்ரமாவிசந்தி. ஸ்லோகம் 355. சிரசா பரிகிரிஹ்ய லோகபாலாஹ தவரங்கேஸ்வர பாதுகே ரஜாம்சி விஷமேஷு பலேஷு தானவானாம் யவநீதான்ய சிரஸ்த்ர ஆவிசந்தி. சிரசா பரிகிரிஹ்ய லோகபாலாஹ, லோகபாலாஹ அப்படின்னா உலகத்தெல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்க முடியானவர்கள் திப்பாலகர்கள் பேரு அவர்கள். அதாவது இந்திரன், அக்னி, யமன், நைருதன், வருணன், வாயு, குபேரன், ருத்ரன் இவர்கள் 8 திக்பாலகர்கள். இவர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னாக்க, தவரங்கேஸ்வர பாதுகே ரஜாம்சி, பாதுகே ரங்கேஸ்வர பாதுகே, என்ன ரங்கராஜாவுடைய பாதுகையே திக்பாலகர்லாம் என்ன பண்றா தெரியுமா, ரஜாம்சி சிரசா பரிகிரிஷ்ய, இந்த பாதுகா தூளியை தன்னுடைய சிரசில தாங்கிட்டு அவ காரியத்தை பார்க்கறான். அதனால் அவளுக்கு எங்கேயும் ஆபத்து கிடையாது, தங்களுடைய காரியங்களை ஒழுங்காக செய்வார்கள். ஆக திப்பாலகர்களே என்ன பண்றா, பாதுகா தூளியை தெரித்துக் கொண்டுதான் தங்கள் பணிகளை ஒழுங்காக செய்கிறார்கள். விஷமே சுபலே சுதானவானாம் யபநீதான்ய சிரஸ்திரமா விசந்தி, ஆனால் அவ்வப்பொழுது சண்டைகள் நிகழும். அசுரர்கள் அப்பப்போ வந்து சண்டை போடுவா திப்பாரர்களோட. அப்போ அவெல்லாம் எப்பேற்பட்டவா, ஒரு வரம்புக்கு கட்டுப்படாதவர்கள், கண்ணாப்பண்ணான்னு சண்டை போடுவாவா. அதனால விஷமேஷு பலேஷு அப்படி பொல்லாதவர்களான அப்பேற்ற சைன்யங்கள், அசுர சைன்யங்கள் ஒரு மூல்யம், தானவ சைன்யங்கள், அதுக்குள்ள இவன் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா, உள்ள நடந்து அண்ணா அடிப்பாளாம், அண்ணா சண்டை போடுவாவா, ஏன் இவளுக்கு பயம் இல்லை அப்படின்னு கேட்டாக்க, பாதுகாருடைய தூளியை தரிக்கிறான். எங்க தரிக்கிறான், சிரசில தரிக்கிறான். சிரசில தரிச்சுக்கிட்டு எவனீதா அந்நிய சிரஸ்திரம், அதாவது சிரஸ்திரம்னா தலைக்கு வச்சக்கூடியதான கவச்சம், அந்த கவச்சம் இல்லாமலே போய் போரிடுகிறார்களாம். ஏன் என்ன தைரியம் அந்த அப்படின்னு கேட்டா, சிரசில பாதுகாத்து ஒளியை தரிச்சுருக்கான். பாதுகாத்து ஒளியை உயர்ந்ததை தரிச்ச பிற்பாடு அது மேல கவச்சத்தை சமர்ப்பிச்சா அது பாதுகையை அவமதிப்பு மாதிரி ஆயிடுவது. அதனால என்ன பண்ணுவா, உடம்புல பூசிக்க மாட்டான், அது அபச்சாரமாகும். அதனால சிரசிலதான் பூசிப்பான். சிரசில பூசிட்டு அதுக்கு மேல இன்னொன்னு பாதுகாப்பு வச்சாக்க அப்ப அது அவமதிப்பது கூட ஆயிடும் இல்ல. அதனால அவன் என்ன பண்றான், தன்னுடைய தலை கவசம் எதுவும் இல்லாமலே சண்டையில போய் போரிட்டு அவர்களை ஜெயித்து விடுவார்கள். அப்ப ஏற்பட்டது, அதாவது தூளியினுடைய மகிமையினால அவன் எதிரிகளை என்ன பண்றது அப்படின்னா, இதை சாத்தின்னு போனாக்க இந்த தூளியானது எதிரிகளை துர்பலர்களா ஆக்கிவிடுறது. இவளுக்கு கவசம் மாதிரி இருக்குது. ஆகினால துர்பலர்கள் அதாவது எதிரிகள் எல்லாம் பலகீனர்களாக ஆகிட்டாக்க அப்ப அவளோடு சண்டை போடல கஷ்டமே இல்லை, தெரிஞ்சா அதோடு மண்டையில அடி விழுமேங்கிற பயமும் இல்லை. மண்டையில பாதுகா தூசிய அவர்களை தெளித்து நன்றாக தெரித்துக் கொண்டிருக்கிறாலே. ஆகினால அவ என்ன பண்றான், பாதுகாறேன்னு தலையால தாங்குவதுதானே மரியாதை, அதனால உடலை தடக்கூடாது என்று அபச்சாரமாகி விடுங்கிற எண்ணத்தினால எதையும் அணியாமல் பாதுகளை தூசியை தாங்கிக் கொண்டு சிரசில எதுவும் கவசத்தை அணியாமல் போரிட்டு போரில் வெற்றி கொள்கிறார்கள். ஆக பாதுகா தூளியானது போரிலே கூட திக்பாலர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது, உதவுகிறது என்பதை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதித்தபடி. கிருதீன சிரசா சமுத்வகந்த கதிஜித் கேசவ பாதுகே ரஜஸ்தே ரஜசஸ்தமசோபி தூரபூதம் பரிபஷ்யந்தி விசுத்தமேவ சத்வம். ஸ்லோகம் 356. கிருதீன சிரசா சமுத்வகந்த கதிஜித் கேசவ பாதுகே ரஜஸ்தே ரஜச தமசோபி தூரபூதம் பரிபஷ்யந்தி விசுத்தமேவ சத்வம். இப்படி ஸ்ரீபாத பாதுகா ரேணுவ தரிக்கிறவருடைய பெருமையை மீண்டும் பேசியாரது. கேசவ பாதுகே என்கிறார். நீ எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டா, பாதுகை கேசவனுடைய பாதுகை, ரங்கநாதனுடைய பாதுகைன்னு சாதிப்பறங்க, இது கேசவ பாதுகைன்னு சொன்னார். என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டா, கேசவன் ஆறு கைதி பிரம்மணோ ரூபம் ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூது தஸ்மாத் கேசவ நாமவாம். பெருமாளுக்கு என்னத்தினால கேசவன் பேர் வந்தது அப்படின்னு கேட்டாக்க, கா என்றால் பிரம்மாவுக்கு பேரு, ஈசான்னா சிவனுக்கு பேரு, தெரிஞ்சா இவா ரெண்டு பேரும் எம்பெருமானுடைய திருமேனிலிருந்து உண்டானார்கள், ஆகினால எம்பெருமானுக்கு கேசவன் பேர் வந்தது என்று ருத்ரனே சொல்லுகிறான். ஆக அப்பேற்பட்ட பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் தகப்பனாக இருக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடியதான எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய பாதுகே அவனுடைய பாதுகா தேவி நீ. அதனால தேரஜா உன்னுடைய ரஜச யாராவது தரிக்கிறா அப்படின்னு கேட்டா, கிருதீன சிரசா சமுத்வகந்தாம் கிருதீனா, அதை தரிக்கிறவா புண்ணியசாலிகள், தெரிஞ்சா கஷேமத்தை உடையவர்கள் அவர்கள். ஆக அப்பேற்பட்ட புண்ணியசாலிகள் சிரசா தேரஜா சமுத்வந்தா, உன்னுடைய இந்த ரஜஸ சிரசனால தரிக்கிறார்கள், அதாவது பாதுகா தூளியை சிரசனால தரிக்கிறார்கள், பாதுகையை சிரசனால பாதுகா தூளியை தரிக்கிறார்கள் ஒரு அர்த்தம், அதே சமயத்தில் ரஜகானா ரஜோகுணம் இருக்கும், ரஜோகுணத்தையும் தெரிக்கிறார்கள் ஒன்று தாத்பரியம். ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு விஷமமாக அழகாக ஒரு அர்த்தத்தை வர்ணிக்கிறார் பின்னாடி. ரஜசமசோபி தூரபூதம் பரிபஷ்யந்தி விசுத்தமேவ சத்தம். இப்படி யார் இந்த ரஜச தரிக்கிறாளோ தடையில அப்பேற்பட்டவர்கள்லாம் ரஜோகுணமோ தமோகுணமோ சிறிதும் சம்பந்தமற்ற சுத்தமே விசுத்தமேவ சத்தம், விசுத்த சத்தம் இருக்கேன், அதாவது இது ரஜோகுணம் தமோகுணம் கலவாத சுத்த சத்துவம். அது எது? எம்பெருமானுடைய ஈயமங்கல விக்கிரகம் சுத்த சத்துவமானது, பரமபதம் சுத்த சத்துவமானது. தெரிஞ்சுதான் அப்பேற்ப சுத்த சத்துவத்தை எம்பெருமானுடைய திருமேனி எப்படியானால் திவ்யமங்கல விக்கிரகமானது சுத்த சத்துவமாயமாக இருக்கோ, அதே மாதிரி இவர்களும் சுத்த சத்துவமான திருமேனியை பெறுகிறார்கள் பின்னாடி. அதாவது மோட்சத்துக்கு போவார்கள் அவர்கள், அங்கே முக்தர்களாக ஆகி சுத்தசத்துவமான திருமேனியை தாங்குவார்கள். அதனால பாதுகாத்து வழியானது என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனா, அதுக்கு இவனுக்கு சுத்தசத்துவமயமான ஒரு விக்கிரத கிடைக்கிறது. இதுல என்ன விரோதம் அப்படின்னு கேட்டவனா, முதல்ல ரஜசா ரஜஸ்தே ரஜா சமுத்திரம் தான், ரஜச தரிச்சாலும் ரஜசமஸ் இல்லாத சத்தம் விசுத்த சத்தம் இருக்க சத்துவணத்தோடு கூடினதான பரமபதம் அவளுக்கு கிடைக்கிறது. அதனால அந்த பரமபதத்தில் ரஜோகுணமோ தமோகுணமோ தொழிற்கூட சம்பந்தமே கிடையாது. அங்கே யார் போக முடியும் அப்படின்னு கேட்டால், ரஜோகுணம் தொழிற்கூட சம்பந்தம் இல்லாதவாதான் அங்கே போக முடியும். அப்படி இருந்தால் இங்கு சிலேகையை என்ன சாதிக்கிறார், தூசிய தலையால் தரிக்கிறார். அதே சமயத்தில் தூசிக்கு என்ன பேரு, ரஜஸ்ன்னு பேரு. அதனால் ரஜோகுணத்தையும் தலையால் தரிக்கிறா என்று பொருள்கூட சொல்லி, ரஜோகுணம் இருந்தாலும் கூட ரஜோகுண தமோகுணம் கலமில்லாத கலப்பு இல்லாத சுத்தமதத்துவமான பரமதத்தை அடைகிறார்கள் என்று விரோதாபாச அலங்காரத்தை இங்கே அழகாக சுவாமி தேசியன் எடுத்து காட்டியாகிறது. அதிகம் பதமாசிதோபி வேதாம் பிரயதோ ரங்க துரீண பாதரட்சே அபிவாஞ்சதி சங்கமம் பராகைஹி அபிஜாதைஸ்தவ தேவி நாபிஜாதாம். ஸ்லோகம் 357. அதிகம் பதமாசிரிதோபி வேதா பிரயதோ ரங்க துரீண பாதரட்சே அபிவாஞ்சதி சங்கமம் பராகைஹி அபிஜாதைஸ்தவ தேவி நாபிஜாதாம். ரங்கதுரீண பாதரட்சே, ரங்கத்தில் ராஜாவாக இருக்கும்படியான ரங்கநாதனுடைய திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகா தேவியே, உன் பெருமை அத்தை இது அளவற்றது. எப்படி வேதாக பிரம்மா, பிரம்மா இருக்கானே அவன் எப்பேற்பட்டவன், அதிகம் பதமாசிதோபி, அதிகமான பதத்தை அவன் வகிக்கிறான், அப்படின்னா உயர்ந்த பதவியை வகிக்கிறான். பிரம்ம பட்டத்துக்கும் கீழே தான் ருத்ரபட்டம் இந்திரபட்டம் மற்றவைகள் எல்லாம். ஆகினால அவன் வகிக்கக்கூடிய பதவி எப்பேற்பட்டது, அதிகம் பதம், உயர்ந்த மேலான பதவி. அப்பேற்ப பதவி அவன் தாங்கி கொண்டிருந்தாலும் கூட பிரயதான், ரொம்ப முழு பிரயத்தனத்தோட கூட என்ன நேமத்தோட கூட அவன் என்ன ஆசைப்படுறான் அப்படின்னு கேட்டவனா, அபிவாஞ்சதி சங்கமம் பராகைஹி, பாதுகாவினுடைய தூளி இருக்கேன் அதனுடைய சங்கமம் நமக்கு ஏற்படணும், அதாவது பாதுகா தூளி சம்பந்தம் நமக்கு வரணும். அப்படின்னா தினந்தோறும் போய் பெருமாளை சேவிச்சு பாதியின் அடியில் இருக்க முடியாத தூளியை எடுத்து திரட்டி தலையில போட்டுட்டு வருவானாம் ஆறு பிரம்மா. அவனும் உயர்ந்த பதவி வகிக்கிறான், அப்படி இருந்தாலும் கூட பாதியின் அடியில் இருக்க முடியாத பாதுகா தூசியை தன் தலையில தாங்குகிறான் அப்படின்னு. அபிஜாதைஸ்தவ தேவின் அபிஜாதாம், அவன் ஆறு இந்த வேதாக அப்படின்னா நாபிஜாதா, நாபிஜாதா நாபி கமலத்தில் உண்டானவன் அர்த்தம். நாபி கமலத்தில் உண்டானவன் அபிஜாதைஹி தவ அபிஜாதைஹி, உன்னுடைய நாற்புறமும் பட்டு இருக்கும்படியான பாதையில் இருக்கும்படியான தூசி இருக்கேன் அதை தரிக்கணும்னு அவன் ஆசைப்படுறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். நாபிஜாதகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, இன்னொரு அர்த்தம் பொருள் கொள்ளலாம். ந அபிஜாதா. அபிஜாதனா நற்குடியில் பிறந்தவன் அர்த்தம். ந அபிஜாதனா நற்குடியில் பிறக்காதவன். இந்த பிறவன் மற்றவர்களைப் போல நற்குடியிலே பிறக்காதவன். அவன் என்ன பண்றான், நற்குடியில பிறக்காதவன் என்ன பண்ணுவா, உயர்ந்த பதவியை வகிச்சான். அப்போ நற்குடியில பிறந்தவர்களோட கூட அவர்களுக்கு சமமாக பழக ஆரம்பிப்பார்கள். அவரை போல நாம் அப்படின்னு இந்த கர்வம் இருக்கும் அவளுக்கு. ஏன்னா உயர்ந்த பதவி வகிப்பதால யாரும் எதுவும் சொல்ல முடியாது அல்லவா. ஆகையினால இவன் அரபிஜாதராக இருந்தாலும் கூட பிரமன் உயர்ந்த பதவியை வகிப்பதுனால அவர் என்ன ஆசைப்படுறார் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த தான் கீழ்குடிமகனாக இருந்தாலும் கூட உயர் குடிமகன்களோட சேர்ந்து பழகணும்னு ஆசைப்படுவா லோகத்தில் வழக்கம். அதனால அபிஜாதை, அபிஜாதால் நற்குடியில் பிறந்தவாள், அவர்களோட கூட சங்கமம் சேர்த்திய ஆசைப்படுறான் பிரம்மா அப்படின்னு அர்த்தம். ஆக உயர்ந்த பதவியில வகிக்கிறவா உயர்குடியில பிறக்காட்டாலும் கூட தாங்கள் அந்த உயர்குடியை பயன்படுத்தி அந்த உயர்ந்த பதவியை பயன்படுத்தி கொண்டு மட்டமான கீழ்குடியில் பிறந்தவர்களோட கூட கீழ்குடியில் தான் பிறந்திருந்தாலும் கூட உயர்குடியில பிறந்தவர்களோட கூட சேர்ந்து பழகுவதற்கு ஆசைப்படுவார்கள் அப்படிங்கிற கருத்தை மனதில் வச்சுக்கிட்டு சிரேஷையாக சாதிக்கிறார். என்ன அபிஜாதன்னா பாதியை சுற்றி இருக்க முடியாத தூளியோட தூளிய நாவிஜாதன், நாவியில தோன்றியான பிரம்மா அதனுடைய பதாகம் தூளிகளை தரசாக வரிக்க ஆசைப்படுறான் என்று சொல்லி உலகில் இருக்க முடியாத மனோபாவத்தையும் இந்த இடத்துல எடுத்துக்காட்டியாகிறது. பாதுகே விரஜசௌ ஹரிபாதௌ அஸ்து கிம் புனரிதம் ரஜசாதே சுத்தசத்வமயமயதா மனுஜானாம். ஸ்லோகம் 358. சுத்தசத்வ வபுஷைவ பவத்யாம் பாதுகே விரஜசௌ ஹரிபாதௌ அஸ்து கிம் புனரிதம் ரஜசாதே சுத்தசத்வமயதா மனுஜானாம். பாதுகா தேவி, நீ எப்பேற்பட்டவள் பாதுகேன்னு சம்போதனம் பண்றா. உன்னுடைய பெருமையை பாரு. சுத்தசத்துவ வபுஷைவ பவத்யா, நீ எப்பேற்பட்டவள், உன்னுடைய திறமையை இருக்கேன் அது சுத்தசத்துவமயமானது. ரஜோகுணம் தமோகுணம் சிறிதும் கலப்பில்லாதது. ஆக ரஜோகுணம் தமோகுணம் கலப்பில்லாத சுத்தசத்துவமயமான திருமேனியோட கூடின பாதுகைய உன்னால விரஜசௌ ஹரிபாதௌ, என்ன நீ இருப்பதனால ஹரிபாதௌ பகவானுடைய திருவடிகள் இருக்க, அது திருவடிகளை ரெண்டு என்ன ஆச்சு, விரஜசௌ என்ன ரஜோகுணமற்றதாக அதாவது தூசியற்றதாக ஆகின்றன. திருவடிய பூமியில வச்சு நடந்தா தூசிகள் விட்டும், பெருமாள் பூமியில் நடப்பாரோ நடக்க மாட்டார், பாதுகை சாத்தி கொண்டுதான் அவர் நடப்பார். ஆகினால தூசியெல்லாம் பாதுகையில விட்டோம், ரஜஸெல்லாம் பாதுகையில விட்டோம், ஆனால் திருவடியில விட்டாது. ஆகையினால நீயோ சுத்த சுத்தமயமா இருக்கிறவள், உன்மீது திருவடியை வைப்பதனால பெருமாளும் எப்படி ஆறாருனா விரஜசவ், அவரும் சுத்த சுத்தமயமாக ஆகிறார். உன் சம்பந்தம் தான் போல் இருக்கு, அவனுக்கு சுத்தசத்துவமயமான திருவடி கிடைச்சிருக்கு என்று வேடிக்கையா பேசுறார் இந்த இடத்துல. அஸ்திக்கும் இருக்கட்டும், என்ன இப்படி இருந்தா என்ன இப்போ அப்படின்னு கேட்டா, புனரிதம் ரஜசாதே சுத்தசத்துவமயதா மனுஜானாம். பெருமாளுக்கு தான் இந்த லாபம் இல்ல, உன்னுடைய ரஜோகணம் அதாவது உன்னுடைய தூசி தலையில பட்டாலேயே மனுஷாளுக்கு எல்லாம் கூட என்ன கிடைக்கிறதுன்னா சுத்த சத்துவமயதா, சுத்த சத்துவமயமான விக்கிரகம் கிடைக்கும், சரியான திருமையா எனக்கு கிடைக்கிறது. அதாவது இவர்கள் இப்ப திருவடியினுடைய அனுகிரகத்துல பாதுகாதீசியினுடைய அனுகிரகத்தினால மோட்சத்துக்கு போறான். மோட்சத்துக்கு போனா அவர்களுக்கு ரஜோகுணம் தமோகுணம் கலப்பில்லாத சுத்த சத்துவமயமான திருமேனி மேனி கிடைக்கிறது அவர்களுக்கெல்லாம். இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டாக்க, உன்னுடைய ரஜஸ்தினால அப்படின்னா ரஜோகுணத்தினால ரஜோகுண சம்பந்தம் இருப்பதனால அவர்களுக்கு ரஜோகுண தமோகுணம் மற்ற சுத்தசத்துவமான திருமேனி கிடைக்கிறது என்று சொன்னால் இங்கு விரோதம் இல்லையா? ரஜசு இருக்குச்ச, ரஜசு இல்லாதது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ரஜசுங்கிறதுக்கு தூஷின்னு அர்த்தம், பாதுகா தூஷினால ரஜ சம்பந்தம் இல்லாத அது கிடைக்கிறது என்று தாத்பரியம். மனிதனுடைய சரீரம் என்ன பிரகிருதியினாலே ஆனது அல்லவா? பிரகிருதிங்கிறது என்னது அப்படின்னா, சத்வரஜம் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மூன்றும் கொண்டது பிரகிருதி. அதனால பிரகிருதி குணமுடைய பிரகிருதியோட பிரகிருதியினுடைய ரஜோகுண தமோகுண சம்பந்தத்தினால என்ன அவர்களுக்கெல்லாம் பேராசை அடிதடி சண்டை இதெல்லாம் ஈடுபாடுகள்லாம் மனுஷனுக்கு சாதாரணமாக வருகிறது. அதனால இவன் என்ன பண்ணணும், தங்கள்கிட்ட ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் மூன்றும் இருந்தாலும் ரஜோகுணம் தமோகுணம் தலையெடுத்து உலகிலே கெட்டவர்களாக எடுக்காமல் ரஜோகுணம் தமோகுணத்தை அடக்கி சத்துவகுணத்தை மேலிடும்படியாக செய்து அதனால நல்லவர்களாக சாத்திகர்களாக ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அப்படி வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டவனா, இந்த பாதுகாதுவுடைய தினந்தோறும் சேவித்து அதை தலையிலே தாங்கினார் அவர்கள் சுத்த சாத்திகர்களாக உலகிலே விளங்குவார்கள். பின்னாடி இந்த ஸ்லோகத்தில் பிரம்மாதிகளுக்கு பாதுகாதுவழியினால் சுத்தி ஏற்படுகிறது, பகவானுடைய பாதத்திற்கு பாதுகையினாலே சுத்தி ஏற்படுகிறது. பாதுகையை சாற்றிக் கொண்டால் பெருமாள் திருவடியில தூசி ஒட்டுவதில்லை. ஆக பாத தூளியை தரிப்பதால் மனிதனுக்கு சுத்த சத்துவமான சரீரம் கிடைக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் நமக்கு விளக்கியாகிறது. சத்ரஜஸ்தவ தனோதி பாதுகே மனசான்ய கடினானி தேகினான் பிரஸ்தரஸ்ய பதவீகதஸ்ய யது வியாஜகார முனி தர்மதாரதாம். ஸ்லோகம் 359. சத்ரஜஸ்தவ தனோதி பாதுகே மானசானி அகடினானி தேகினாம் பரஸ்பரஸ்ய பதவீகதஸ்ய யது வியாஜகார முனி தர்மதாரதாம். முன்பு தூளியினுடைய மற்றொரு பலனை உதாரணத்தோட கூறுகிறார் சுவாமி. சத்ரஜ தவ தனோதி பாதுகே பாதுகே சத்ரஜ, உன்னிடத்துல ஒட்டியிருக்க முடியாத அந்த ரஜஸ் இருக்க தூளி அது என்ன பண்ணுகிறது தெரியுமா? மானசானி அகட்சினானி தேகினாம், மக்களுக்கு இருக்கக்கூடியதான மனச அகட்சினானி மென்மையுடையதாக கடினமில்லாததாக செய்கிறது. லோகத்திலே எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டுமென்றால் என்னோருடைய மனதும் கடினமாக இருக்கப்படாது. ஆனால் எல்லோரும் விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒரு வாழ வேண்டும் உலகில், அதற்கு மென்மையான மனம் எல்லோருக்கும் தேவை. அந்த மென்மையை பாதுகா தேவி உன்னுடைய தூளியை தரித்துக் கொண்டால் மனிதனுக்கு அது கிடைக்கிறது. இது பெரிய காரியம் இல்லை. ஏன் கேட்டா, உன்னுடைய தூளி இருக்கேன் பாதுகா தூளி, அது பண்ற காரியம் பிரமாதமானது. பிரஸ்தரஸ்ய பதவீகதஸ்யது, இதோ இப்படி விஸ்வாமித்திரன் நடந்து போகணும்னு போனார் ராமன், வழியில கல் கடந்தது, அந்த கல்லுல கால் பட்டது, உன்னுடைய பாதுகையினுடைய தூளியும் அதுல பட்டது. பட்ட உடனே என்ன ஆயிடுது? முனி தர்மதாரதான், முனிவருடைய தர்மபத்தினி அதுல உண்டாக்கிட்டு அப்படின்னார். இப்படி சொல்லுவதுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னுட்டா, எம்பெருமானுடைய திருடி துகள் பட்டதும் அதுல அழகான பெண்ணு உயிர்த்து எழுந்தார். அவர் அப்படி எழுந்த பெண்ணை உடனே கௌதமரும் ஏற்றுக்கொண்டார். கௌதமர் என்னால முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார், என்ன செய்ய முடியும்? ஆனால் பாதுகாத்து ஒளி சம்பந்தத்தினால அவளுக்கு மீண்டும் இவ்வித உயிர்ப்பு கிடைத்திருக்கிறபடியால அதை தர்மபத்தினியாக அவரும் ஏற்றுக்கொண்டார். ஆக முனி தர்மதாரதாம், கௌதமருக்கு தர்மபத்தினியாகவும் ஆக்கிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்தது பாததூளி. அதோட அவளையும் அழகான உருவத்தோடு இருக்கும் முடியாக செய்தது. ஆக ஒரு கல்லையே இப்படி செய்யக்கூடிய ஒரு பெருமை பெற்றவனுடைய ஜோலியானது மக்களுடைய மனதனுடைய காட்சியத்தை அதுக்கு போக்கி மென்னையை ஏன் கொடுக்காது? ஏன்னா அகல்யா கொண்டு பண்ணத்த இந்த அகல்யை எப்படி உண்டு பண்ணிச்சுன்னு கேட்டா கல்யம்னா தோஷம்னு பேரு, மாசுன்னு பேரு, அது இல்லாதவளாகும். ஆக அவளிடத்திலே குற்றச்சாட்டுனால அவளை சபித்தாரவர் கல்லாக போக முடியும். ஆனால் இப்பொழுது எந்தவித தோஷம் மற்றவளாக அவர் ஏற்றுக்கொண்டார். ஆக அப்படி ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய திருவடி தூசிதான், திருப்பாதியனுடைய தூசிதான் காரணம் என்று அவசியம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆகவே எல்லோரும் தினந்தோறும் எம்பெருமானுடைய பாதுகா தூளியை சிறத்திலே தரிப்பார்களே ஆகி அவருடைய மனதெல்லாம் மென்மையாக இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து உலகிலே நன்கு பழகுவர். ஆக எல்லோருக்கும் க்ஷேமத்தை உண்டாகுவதற்கு பாதுகா தூளி மிக்க காரணமாகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுகிரகித்தபடி ரங்கேஷய புருஷஸ்ய ஜகத்விபூத்யை ரக்ஷாபரிக்ரமவிதௌ மணிபாதரக்ஷே ஸ்ரீமந்ததேசமனவத்ய சரஸ்வதீநாம் சுந்தூரயந்தி பவதி சரிதாபராகாஹ. ஸ்லோகம் 360. ரங்கேஷய புருஷஸ்ய ஜகத்விபூத்யை ரக்ஷாபரிக்ரமவிதௌ மணிபாதரக்ஷே ஸ்ரீமந்ததேசம் அனவத்ய சரஸ்வதீநாம் சிந்தூரயந்தி பவதி சரிதாபராகாஹ. இதுவரை பெருமாள் கோயிலுக்குள்ளே புறப்பாட்டு கண்டருளும் பொழுது அப்பொழுது உண்டாகும் தூசி பாதுகா தூளி இருக்கேன், அதை வர்ணித்ததாக கொள்ளலாம். இனிமேல் கோயிலுக்கு வெளியே பெருமாள் எழுந்துள்ளார், அப்பொழுது உண்டாகும் தூசியினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்திலிருந்தே வர்ணிக்கிறார். வீதியில புறப்பாடு நடக்கிறது, பின்னாடி வேதபாராயணம் நடக்கும். எப்பொழுதும் அப்படி வேதபாராயணம் நடக்கும் பொழுது அந்த பெருமாளுடைய திருவடியிலிருந்து கிளம்பின தூசிகள் இருக்கேன், இந்த தூசிகள்லாம் அந்த பாராயணம் பண்ணவர்களுடைய தலையிலே போய் படிகிறது. அப்படி படிவதை சுவாமி சமத்காரமாக வர்ணிக்கிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள், சுதி வேதத்தை ஓதுகிறார்கள்லவா, அந்த வேதம் என்ன, வேதம் என்பது சுதியாகிற ஒரு பெண் இல்லையா, அது சுதியாகிற ஒரு பெண்ணானது பின்னாடியே வருகிறது பெருமாளுக்கு பின்னாடி, அதாவது பாகவதாருடைய வாயின் மூலமாக அல்லவா. அந்த சுதியாகிற பெண்ணுக்கு இந்த அலங்காரமாக இந்த தூசி போய் சேருகிறது, அதாவது அவருடைய சிரசிலே நடுவிலே வகுடு இருக்கிறது அல்லவா, அந்த வகுட்டில் இந்த தூசி படிகிறதாம். தூசி படித்தா வகுட்டில் சிந்தூரத்தை அவர்கள் அழகாக இட்டுக் கொள்கிற வழக்கம் உண்டு பெண்கள் எல்லாம். அத மாதிரி இந்த தூசியானது சுதியாகிற பெண்ணுக்கு சிந்தூரம் சூட்டி கொண்டதோ என்று சொல்லும்படியாக இந்த தூசி அவர்கள் மீது படுகிறது. அதோடு அதனால பெண்ணாகிய சுதி தேவி பின்னாடியே தொடர்ந்து வருகிறார் என்று பேசிக்கிறார். சில ரிச்சா பரிக்கிரம விதவும் வீதியில புறப்பாடு கண்டுள்ள காலத்தில் ஸ்ரீமந்த தேசம் அனவஜ்ய சுரஸ்வதீனாம் அனவஜ்ய சுரஸ்வதி தோஷமில்லாத வாக்கு, தோஷமில்லாத வாக்கு எங்க இருக்கு, பின்னாடி பாராயணம் பண்றாவா, அவ பாராயணம் பண்ணதுனால அவர்களுடைய முகத்துல தோஷமற்ற வாக்கு இருக்கு. அந்த வாக்குங்கிறது ஆறு அப்படின்னா வாக்காகிற சுதி, அது வேதம் அல்லவா. அந்த சுதியாகிற ராணி இருக்காளே அவளுடைய ஸ்ரீமந்த தேசம் சிந்தூரயந்தி பவதி சரிதா பராகாஹ. பாதுகே உன்னாலே கலப்பி விடப்பட்ட தூசி இருக்கேன், அந்த தூசி அந்த சுதி ராணியினுடைய நடு வகுட்டுல தலையினுடைய வகுட்டுல போய் படுகிறது. அது அவள் சிந்தூரம் சாத்திக்கொண்டு அலங்காரம் பண்ணிக்கொண்டு வருகிறாளோ என்று சொல்லும்படியாக இருக்கு. அதோடு கூட வீதியில ரங்கராஜா பவனி வருகின்ற காலத்தில் பின்னாடி ரங்கராணி தன்னை அலங்காரம் பண்ணிக்கொண்டு வருகிறாள்னு சொல்லலாம் அல்லவா. அதுல ரங்கராணியானவள் இங்கே யாரு, சுதி ராணி. ஆக அவள் பின்னாடி வருவது முஜிதம்தானே, அதனால அவருக்கு அவருடைய தலையில இந்த பாதுகாதுவளியானது சிந்தூரம் போல போய் படுகிறது. ஆக அவளும் அதனால அலங்கரித்துக் கொண்டு பெருமாளுக்கு பின்னாடியே தொடர்ந்து வருகிறாள் பவனி வரும்பொழுது என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அனுபவித்தாகிறது. மான்யே நரங்க நிருபதேக மணிபாதரட்சேன் சூடாபதானி ரஜசா தவபூஷயந்தா ஆம் காலக்கிரமேண பஜதாம் கமலாசனத்வம் நாபீசரோஜ ரஜசாம் நிவசந்தி மத்யே. ஸ்லோகம் 361. மான்யே நரங்க நிருபதேக மணிபாதரட்சே சூடாபதானி ரஜசா தவ பூஷயந்தான் காலக்கிரமேண பஜதாம் கமலாசனத்வம் நாபீசரோஜரஜசாம் நிவசந்தி மத்யே. முன்பு பெருமாளுக்கு பின்னாடி பாராயணம் செய்து கொண்டு வருவார்கள். அவர்கள் முகத்திலிருந்து எழக்கூடியதான ஸ்ருதி தேவி இருக்காளே, அவளுக்கு சிந்தூரம் பூசிக்கொண்டது போல் ஆகிறது தலையினுடைய வகுட்டலே என்று அந்த ஸ்ருதிராணியினுடைய அலங்காரத்தை பற்றி அழகாக பேசினார். இப்பொழுது அந்த ஸ்ருதி எப்படி பின்னாடி வரா அப்படின்னா, பாகவதால் பாராயணம் பண்ண அவள் திருமுகம் மூலமாகன்னா அவள் வருகிறாள். ஆக பாராயணம் பண்ணப்பட்ட ஸ்ருதிக்கு பெருமையை முன் ஸ்லோகத்திலே சொல்லிவிட்டு பாராயணம் பண்ணுகின்றவருடைய பெருமையை இந்த ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். இங்கு மணிபாதரட்ச ரங்கபதேக மணிபாதரட்ச ரங்கராஜாவினுடைய மணிபாதரட்ச ரத்னமயமான பாதுகா தேவியே மான்யேன ரஜசா தவ பூஷயந்தா. மான்யேன மதிக்கத்தக்கதான பெருமை மிக்கதான தவ ரஜசா உன்னுடைய பாத தூளினாலே திருவடியிலே ஒட்டி கொண்டிருக்க முடியாது. திருவடியின் கீழ் உள்ள திருவடி நிலையினுடைய தூளியினாலே சுடாபதானி பூஷயந்தான் பாராயணம் பண்றா அத்தனை பேருடைய தலையிலையும் இந்த பாதுகாதேவினாலே எற்றப்பட்ட தூசி படிகிறதான் அப்படின்னால அந்த தூசியை தனக்கு சிறுவலங்காரமாக, அதாவது தலைக்கு அலங்காரமாக அந்த பாகவதாரெல்லாம் ஏத்துக்கிட்டே பாராயணம் பண்ணிட்டு வரான். அவளுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, காலக்கிரமேண பஜதாம் கமலாசனத்வம் நாதீசரோஜரசாம் நிவசந்தி மத்யே. அவர்களுக்கு காலக்கிரமத்தில் வரிசையாக பிரம்மபட்டமே கிடைக்கிறது என்று சாதிக்கிறார். காலக்கிரமேண கமலாசனத்துவம் பஜதாம், கமலாசனத்துவம்னா தாமரை மலர் மேலே தோன்றினவன் நான்மகன், அவன் கமலாசனம், தாமரை மலரே ஆசனமாக உடையவன் அல்லவா. ஆக கமலாசனம்னா சதுர்முக பிரம்மா. அந்த சதுர்முக பிரம்ம பதவியே இவர்கள் பின்னாடி அடையப் போகிறார்கள். எப்படின்னு கேட்டா, நாதீசரோஜரசாம் நிவசந்தி மத்யே. இங்கே பாதுகாதேவியினுடைய தூளியிலே இவர்கள் பின்னாடி அதை தாங்கிக் கொண்டு பின்னாடி வந்தார்கள் அல்லவா. அதனால இவர்களுக்கு எம்பெருமானுடைய நாதி கமலத்தில் இருக்கக்கூடிய தூளி இருக்கோ இல்லையோ அதுல வாசம் பண்ணக்கூடியதான பாக்கியம் அவளுக்கு கிடைக்கிறது அப்படின்னா. பாதுகை எம்பெருமானுடைய வெப்புலேருந்து கிளம்பினது தாமரை மலர், அந்த தாமரை மலர்ல இருக்கக்கூடிய தூசி இருக்கோ இல்லையோ அந்த தூசி நடுவில் இவர்கள் அமர்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பத்மத்தில் நாபி சரோஜத்தில் நான்மகன் உண்டாகிறான். நான்மகன் உண்டானால் அதில் இருக்கிற நான்மகன் அதில் இருக்க முடியாத தூசியோடும் மகரந்தபடியோடும் கலந்துதானே இருப்பான். ஆகையினால நாபி சரோஜரசாம் நாபி குலத்திலிருந்து தோன்றிய தாமரை மலரில் இருக்கும்படியான ரஜசு மகரந்த பொடிகள் இருக்கின்றவே அதனுடைய நடுவிலே இவர்கள் வசிப்பார்கள். பெருமாளுக்கு பின்னாடி பாராயணம் பண்ணி பாதுகாதூளியை தரித்ததனால் எம்பெருமானுடைய நாவீகமலத்தில் இருக்கும்படியான தூளி மகரந்த பொடி இருக்க அந்த தூளியின் நடுவில் வசிக்கக்கூடிய பாக்கியம் இவர்களுக்கு பின்காலத்தில் காலக்கிரமேன அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆக உரிய காலத்தில் அவர்கள் அடுத்தடுத்து ஒருவருக்கு பின் ஒருவருக்காக வருகைப்படி பிரம்மபட்டத்தை பெறுவார்கள் என்று தேவபாராயணம் பண்ணவர்களுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்தில் எடுத்து சாதித்தாகிறது. மாதரன் முகுந்த சரணாவணி தாவகேனாக சிந்தாவசீகரண சூர்ண விசேஷ கல்பாக